மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் இந்த பூமி தரப்பட்டது, இந்த பூமியில் வாழ்க்கை தரப்பட்டது. நேற்று நாம ஓரளவு அதை சிந்தனை பண்ணினோம். தாயும் தகப்பனும் சந்தோஷமா இருந்த கணத்துல தான் நாம ஜனித்தோம். அவர்கள் துக்கத்திலேயே நாம ஜனித்தோம். எங்கேயான துக்கத்துல உழந்து உண்டாகிறதோ, அவர்கள் தங்களுடைய ஆனந்தத்தில் இருக்கிற போது, தாயும் தகப்பனும் ஆனந்தத்தினுடைய உச்சிக்கு போகிற போது தான் கரு உருவாயிற்று. அப்போ ஜனனம் என்பதே நமக்கு ஆனந்தத்திலிருந்து பிறப்பு உண்டாயிற்று, அந்த மகிழ்ச்சியிலிருந்து உண்டாயிற்று. நீங்கள் பிறந்த குழந்தைய ஒரு 10 நிமிஷம் உற்று பாருங்கள். ஒரு பிறந்த நிலையில் இருக்கிற ஒரு 10 நாள் 20 நாள் குழந்தைய கொஞ்சம் உற்று பாருங்க. என்ன சந்தோஷமா இருக்கு! குழந்தையும் சந்தோஷமா இருக்கு, பார்க்குற நாம்ளும் சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தை மனசுல எந்த விகல்பமும் இல்லை. குழந்தை அழகா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை அழகா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? அதுக்கு ஈகோ கிடையாது, அதுக்கு அகங்காரம்னு ஒண்ணு இல்லாததால அதை பார்க்கிற போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையான ஞான வாழ்க்கை என்பது என்னன்னா, அந்த பிறக்கிற போது குழந்தை எப்படி ஈகோ லெஸ், ஈகோ அற்றதாக வந்து பிறந்திருக்கிறதோ, அந்த நிலையில் உலகத்தை விட்டு நாம் விடைபெறுவோம் என்று சொன்னால் மரண தருவாயிலும் நம்மை பார்க்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி வரும். அதே நிலையில் அந்த குழந்தை எப்படி பூமிக்கு வந்த போது அகங்காரம் அற்று வந்ததோ, அதனால்தான் அதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அதை பார்க்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அந்த குழந்தையை பார்க்கிற போது. அதே மாதிரியாக நம்மளை பார்க்கிற போது எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் உண்டாகும்படியாக அதுக்கு தான் பரவசம் அப்படின்னு அதற்கு பேர் வைத்தார்கள். பரவசம், பரம் அதனிடத்தில் வசப்பட்டு நிற்கிற நிலை, பரவச நிலை. அந்த நிலையில ஒரு குழந்தைய மாதிரி தான் ஒரு ஞானி இந்த உலகத்தை விட்டு விடை பெற. இப்போ ஒரு வியாபாரம் அப்படின்னு ஒன்று தொடங்குகிறோம்னு சொன்னால், முதல்ல ஒரு 100 ரூபாய் தினம் சம்பாதிக்கிற ஒரு வியாபாரம் தொடங்கினா, நாம் வளர வளர எப்படி அந்த வியாபாரம் இருக்கணும், 10,000, 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி போனாதான் நமக்கு வியாபாரம் பண்ண தெரிகிறதுன்னு பொருள். ஒரு 100 ரூபாய் நம்ம வியாபாரம் தொடங்கின அன்னைக்கு சம்பாதிச்சோம்னு சொன்னால், பிறகு வந்து அது 1,000, 10,000 கூடிக்கொண்டே போகணும். குழந்தையாக பிறக்கிற போது நம்ம சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்தோமே, நமக்கு முதுமை வர வர அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நம்ம குழந்தையா பிறக்கிற போது எப்படி சிரித்து கொண்டிருந்தோம், எப்படி விளையாடி கொண்டிருந்தோம், நம்மளை பார்த்து எத்தனை பேர் சிரித்து கொண்டிருந்தார்கள். இப்ப நமக்கு வயசு ஆக ஆக அதே மாதிரியாக நாம இருக்கிறோமா, நம்மளை பார்க்கிறவங்களுக்கும் அதே சந்தோஷம் வருகிறதா? அப்ப 100 ரூபாய் சம்பாதித்து வியாபாரத்தை தொடங்கிய நாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்காமல் முதலுக்கே மோசமாய் கடனில் உலகத்தை விட்டு வெளியில் போகிறோம். 100 ரூபாய் சம்பாதியும் கூட பரவாயில்ல, ஆரம்ப கால சந்தோஷம். அப்ப நிறைவில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் வாழ்க்கையில? சார், என் லைஃப்ல நான் நிறைவா போறேன் சார் அப்படின்னு சொல்றவன் எத்தனை பேர்? இன்னும் 4 நாள் தள்ளி போயிருக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கடவுள் என்ன கூப்பிடலாம். எத்தனை விதமான உறுத்தல் மனசுல இருக்கு. என்னுடைய பெருமைய மிக்க நண்பர் தென்கச்சி சுவாமிநாதன், அவரெல்லாம் மறக்கவே முடியாது, தமிழ்நாடு மறக்கவும் கூடாது. தென்கச்சி சுவாமிநாதன் சொல்வார், ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு நாளைக்கு 240 தடவைலேருந்து 270 தடவை சிரிக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளி விவரமா, புள்ளி விவரம்லாம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நம்பப்படாது. புழுகையே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொன்னால் அதுக்கு புள்ளி விவரம் அப்படின்னு பேர். கொஞ்சம் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு பீர்பால்கிட்ட வந்து அக்பர் கேட்டால், நம்ம ஊரில் எவ்வளோ காக்கா இருக்கு அப்படின்னு, 4,444 பீர்பால். இப்போ எண்ணி சொல்லி 4 காக்கா கூடுனா என்ன பண்ணுவேன், வெளியூர்லேருந்து வந்திருக்கு, 10 காக்கா குறைஞ்சா வெளியூர் போயிருக்கு, இவ்வளவுதானே. இது ஒன்றும் மறுக்க முடியாது. புள்ளி விவரம்னா அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன தான் சொல்வோம். அதான் சொல்லுவோம், பொய்க்கு பல விதமான பேர் உண்டு, அதில் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பொய்க்கு எத்தனையோ விதமான பேர் உண்டு, அதில் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு கணக்கு என்னமோ தோராயமாக பார்த்தா, ஆனால் குழந்தை சிரிக்கும், நல்ல கூடுதலாகவே சிரிக்கும். இப்படி கேட்க நம்மளை பார்த்தா சிரிக்கும், நம்ம முகத்தை இப்படி கிட்டக்கு போய் கொண்டு போய் பார்த்தா அதுக்கு சிரிக்கும். ஏன்னா இது மாதிரி மிருகத்தை அது இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அது என்ன புது ஜந்துவா இருக்கே அப்படின்னு அது ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்து அது பாட்டுக்கு சிக்கன்னு சிரிக்கும் குழந்தை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு புதுசா பேரம் பிறந்திருக்கான். அதெல்லாம் பார்த்த போதான் ஆச்சரியப்பட்டேன், இப்படிலாம் நம்ம சிரிச்சிருப்போமோ குழந்தை இல்லை அப்படின்னு இப்பதான் தெரியுது நமக்கு. இருக்கட்டும், குழந்தையா இருக்கும்போது 240 தடவைலேருந்து 270 தடவை சிரிக்கிற மனுஷன் தன்னுடைய மரண பரியந்தம் மெதுவா போய்கொண்டே இருக்க பிற்காலத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 20 தடவை ஒரு நாளைக்கு சிரிச்சாலே பெரிய விஷயம். சில பேர் சிரிக்கிறதுக்கு காசு கேட்பான், சிரிச்சுட்டா காசு கேட்பாளோன்னு பயப்படுவான், பயம் திறந்து சிரிக்க மாட்டான். அப்படி உலக மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நீங்க குழந்தை சிரிக்கும் போது பார்த்திருக்கிறீர்களா? நான் இங்கே நகைச்சுவை மன்ற விழாவில் சொன்னேன், இதே இடத்துல பேசும்போது, குழந்தை சிரிக்கும் போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிரிக்கும். ஒரு குழந்தை சிரிப்பில் முழுமையாக பங்கு பெறுகிறது. மனிதன் உதட்டை மட்டுமே சிரிப்புக்கு பயன்படுத்துகிறார். ஆனந்தத்தின் உச்ச நிலையில் குழந்தை அதனுடைய உச்சந்தலையிலேருந்து அந்த காலெல்லாம் உதச்சுன்னு சிரிக்கும். குழந்தை நாம சிரிச்சா அப்படி லேசா பர்ச திறக்கிற மாதிரி, அப்படி லேசா ஜிப்பு பர்ச திறக்கிற மாதிரி. நீ சொன்ன பாருங்க, உதடுகளின் உடற்பயிற்சி. சில பேருக்கு சிரிப்பு உதடுகளின் உடற்பயிற்சி, அவ்வளவுதான். 240 தடவை சிரிச்ச குழந்தை மரண பரியந்த முதுமைக்கு வந்து பார்க்கிற போது மனுஷன் சிரிக்கிறதே கிடையாது. அப்படியே முழுப்போம், வயசா வயசா வயசா. என்ன என்ன நம்ம வாழ்க்கையில், அப்புறம் என்னத்தை வாழ்க்கையில முதிர்ந்து பழுத்து இனித்து மேல வந்திருக்கிறோம் யோசிக்கும். தங்கச்சி சார் தான் சொல்வார், இப்போ சின்ன குழந்தைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா யாரும் ஜோக் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்வி சேகர் டிராமா போடணுமா, காத்தாடுறா முடிச்சு ஏதாவது டிராமா போடணுமா, மோகன் சார் கல்யாண மாலை பட்டிமண்டபம் நடத்தணுமா, ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க அதெல்லாம் பண்ணாதான் பெரியவங்களாம் சிரிக்க முடியும். ஒரு குழந்தை சிரிக்கிற போதுன்னா ஒண்ணுமே இல்லாம சிரிக்கும், காரணமே இல்லாம சிரிக்கும். அது சிரிக்க தயாரா இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் வேணும், அவ்வளவுதான். இந்த நாலனாக்கு ஒரு கிளுகிழிப்ப அப்படின்னு ஒண்ணு விற்பான், கிளுகிழிப்ப நாலனா பிளாஸ்டிக்ல இருக்கும், ரெண்டு கல் உள்ள போட்டிருப்பான். அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த கிளுகிழிப்பை ஆட்டினா பொங்கி பொங்கி பொங்கி பொங்கி சிரிக்கும். எங்க அதே கிளுகிழிப்பையை கொண்டு போய் ஒரு 60 வயசானவருக்கு முகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஆட்டுங்கள், எந்திரிச்சு சப்புன்னு ஓங்கி ஒரு அப்பா ஆலையிலேருந்து நானே எங்க பைத்திய மாதிரி அலையிறேன், கிளுகிழிப்பிய கொண்டாந்து ஆட்டுறான் ஆட்டுறான். இதுக்கு சிரிச்சாள் தானே நாம, குழந்தையா இருக்க கிளுகிழப்பி சிரிச்சிட்டு தானே இருந்தோம். எப்படி ஆனந்தமா இருந்தோம், ஆனந்தமாக இருந்த வாழ்வை துக்கத்தில் தொலைப்பதுதான் புத்திசாலித்தனமா? ஆனந்தத்தில் தொடங்கிய வாழ்வை பேரானந்தத்தில் முடித்தால் புத்திசாலித்தனம், ஆனந்தத்தில் தொடங்கிய வாழ்வை துக்கத்தில் முடித்தால் எவ்வளவு மோசமான வியாபாரம். வாழ தெரிந்தவன் ஆனந்தத்தில் வாழ்க்கையை தொடங்குகிறான், பேரானந்தத்தில் வாழ்க்கையை நிறைவு செய்கிறான். வாழ தெரியாதவன் ஆனந்தத்தில் வாழ்க்கையை தொடங்குகிறான், துக்கத்தில் மரணம் அடைகிறான். அப்ப வாழுகிற அந்த இனிய கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆனந்தத்திலிருந்து பரமானந்தம் நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு சின்ன க்வெஸ்சன் நீங்க வீட்டுக்கு போகும்போது யோசிங்களேன், உங்க மனசுல யோசிங்களேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பயணம், யுவர் லைஃப் ஜேர்னி, உங்கள் வாழ்க்கை பயணம் எதை நோக்கியது? நீங்க பிறந்தீங்க, ஒரு ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பீங்க, இல்ல வீட்டுல பிறந்திருப்பீங்க. சில பேர் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு நடுவுல பிறந்து கழுத்து அறுத்திருப்போம். நம்ம பிறந்தோம், நமக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரு மரணம்னு ஒரு சுனாமி வரத்தான் போகிறது, எல்லாருக்கும் ஒரு மரணம் வரத்தான் போகிறது. இந்த பிறப்பிலிருந்து அந்த முடிவு வரை போகிற நம்முடைய யாத்திரை எதை நோக்கியது? ஒரு ஜேர்னின்னு ஒண்ணு புறப்பட்டா அது எதை நோக்கியது? மை ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, வாழ்க்கை பயணம் எதை நோக்கியது? அது முக்தியை நோக்கியதா, மறுபிறப்பற்ற முக்தியை நோக்கியதா, அல்லது மறுபிறப்பை நோக்கியதா, அல்லது வெறும் மயானத்தை நோக்கியதா? என்னுடைய வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கியதா, மறுபிறப்பை நோக்கியதா, அல்லது மறுபிறப்பும் மயானமும் மற்ற முக்தியை நோக்கியதா? இந்த தெளிவு பிறந்து விட்டால் எதை நோக்கியது என் வாழ்க்கை பயணம் என்பதை யோசித்து விட்டால் அந்த வாழ்க்கை பயணத்துக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு விட்டால் ஆனந்தத்திலிருந்து பரமானந்தம் வரையில் நம்முடைய பயணம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.